காற்றானே கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானே இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா இடையில் கொஞ்சம் கனவாணி கை கால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையா செய்த சீனையாணி நிலவில் பொருள்கள் எடையிடக்கும் நீரிலும் பொருள் எடையிடக்கும் இழக்கும் இன்று கண்டே நடி அதை கண்டு கொண்டே நடி நிலவில் பொருள்கள் எடை இழக்கும் நீரிலும் பொருள் எடை இழக்கும் காதலில் கூட எடை இழக்கும் இன்று கண்டே நடி அதை கண்டு கொண்டே நடி பசியோ வலியோ தெரியாது காதல் தாய்மை இரண்டு மட்டும் பாரம் என்பதை அறியாது உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது உயரும் தூரம் தெரியாது உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரும் தூரம் தெரியாது உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது கையில் மிதக்கும் கனவாணி கை கால் முளைத்த காற்றாணி கையில் ஏந்தியும் கணக்கவில்லையே நூறையா செய்த சிலையானி கையில் மிதக்கும் கனவாணி கை கால் முளைத்த